శ్రీమన్నూతనరంగనాథరిత్ర లబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారిత్ర సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్ష సంతల సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశ యమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర హర్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే సభాయై నమః. తెలియాత మరణలంగల్ తెలిగిండ్రోమే என்ற தலைப்புல சுவாமி வேதாந்த தேசிகனுடைய தேசிக பிரபந்தத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அதில் அர்த்த பஞ்சக ஞானம் நமக்கு மிகவும் முக்கியம் என்ற காரணத்தினாலே முதலில் அர்த்த பஞ்சகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பிராபியசிய பிரம்மணோரூபம் பிராப்திஸ்ட பிரத்யேகாத்மனஹா பிராப்தி உபாயம் பிராப்தி பலம் இவைகளை பற்றி பார்த்த பிறகு பிராப்தி விரோதியாக இருக்கக்கூடியதான மோக்ஷ விரோதியை பற்றி விளக்கமாக சுவாமி தேசிகன் எதை சாதிக்கின்றார் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். உய்யும் உரை விசையாதே ஒத்தவர்க்கே அடிமையுமாய் பொய்யுருவை தமக்கேற்றி புலன் கொண்ட பயனே கொண்டு ஐயுருவும் ஆறுருளும் அல்வழியும் அடைந்தவர்களுக்கு மெய்யருள் செய்திடும் திருமால் வேழமலை மேயவனே. இந்த பாசுரம் அர்த்தபஞ்சகத்தில் அஞ்சாவது பாசுரம். வேழமலை மேயவன் திருமால் அத்திகிரியில எழுந்தருள் இருக்கக்கூடியதான மேயவன் திருமால், அதாவது பெருந்தேவி தாயாரிடத்திலே மையல் கொண்டவனாக இருக்கக்கூடியதான சாட்சாத் நம் தேவாதிராஜன், உய்யும் உறவு உஜ்ஜீவிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சேஷத்துவம் முதலான சம்பந்தங்களை இசையாதே ஏற்றுக்கொள்ளாமல் ஒத்தவர்க்கே அடிமையுமாய் கர்மவசர்களாக இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு தன்னை போன்ற கர்மவசர்களாக இருக்கக்கூடிய ஜீவர்களுக்குன்னு அர்த்தம். அடிமையுமாய் அடியவராகவும் இருந்திருக்கக்கூடிய பொய்யுருவை தமக்கேற்றி புலன் கொண்ட பயனே கொண்டு நம்முடைய சொரூபம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் பொய்யுருவை ஏற்றி, அதாவது அழியும் தன்மையை உடைய சரீரத்தின் தன்மையை ஏறிட்டுக் கொண்டு சரீர விசிஷ்ட ஜீவன் தேகாபிமானத்தை பெற்றவனாக இருந்து கொண்டு ஜீவன் நித்யன், சரீரம் என்பது அனித்யம், இவைகளுக்குள்ள இருக்கக்கூடியதான வேறுபாட்டை அறியாமல் இருக்கக்கூடியவனான புலன் கொண்ட இந்திரியங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கக்கூடிய பயனே கொண்டு அந்த பலனையே சிறந்த பலனாக எண்ணிக்கொண்டு ஐயுருவும் ஆர் இருளும் சாட்சாத் பெரியோர்களாலே எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சித்தாந்த விஷயங்கள்ல சந்தேகத்தை கொண்டவனாக ஆர் இருளும் பூர்ணமான அஞ்ஞானத்தை ஏறிட்டுக் கொண்டவராக இருக்கக்கூடியதான அல் வழியும் தகாத வழியையும் அடைந்தவர்கள், அடைந்த ஜீவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மெய் அருள் செய்திடும் திருமால், அவர்களுக்கு ஓர் உபாயத்தின் மூலமாக பிரபத்தி அல்லது பக்தி அழியாத ஒரு கிருபையை செய்யக்கூடியவனாக சாட்சாத் தேவாதிராஜன் எழுந்தருளியிருக்கின்றான் அப்படின்றது சொல்லப்படுறது. பிராப்தி விரோதி ரொம்ப முக்கியம். பகவன் நிகிரகமே பிராப்தி விரோதி முதல் காரணம். மோட்சம் அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடியதான பல விஷயங்கள் சுவாமி வேதாந்த தேசிகன் அர்த்த பஞ்சகாதிகாரத்திலேயே சாதிக்கிறார். இந்த விஷயத்தை அவித்யா கர்ம வாசனாதி ரூபமான மோட்ச பிரதிபந்தக வர்க்கத்தில் அப்படின்னு சாதிக்கிறார். அவித்யா கர்மம் வாசனை ருச்சி பிரகிருதி சம்பந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையுமே சாதிக்கின்றார். அதில் அவித்யை என்பது சரீரத்தை ஆத்மாவாக நினைத்தல் என்பது அவித்யை. நான்கு வகையான சரீரம், தேவ சரீரம், மனுஷ சரீரம், திரியக் சரீரம், ஸ்தாவர சரீரம். திரியக்குன்னா மிருகம் பறவை முதலானவைகள். ஸ்தாவரம் என்பது அசையாத மரம் கல்லு இதெல்லாம். இப்படிப்பட்ட சரீரங்கள் ஆத்மா ஸ்வதந்திரன் அப்படின்னு நினைக்கிறது, அகங்கார மமகாரங்கள்லாம் ஏறிட்டுக் கொள்வது. கர்மம் என்பது ஜீவன் செய்யக்கூடிய புண்ணியபாப ரூப கர்மாக்கள், அவைகளாலே பீடிக்கப்பட்டு இருப்பது. இந்த அவித்யை கர்மா இவை உண்டாவதற்காக இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள், அதுதான் வாசனை அப்படின்னு சொல்லப்படுறது. வாசனைக்கு ஏற்ப நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய விருப்பம் ருச்சி இவைகள், சரீர சம்பந்தம் பிரகிருதி சம்பந்தம் இதெல்லாமே பத்த சேத்தனர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. சக்கரம் போல சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய பொய்யுருவை தமக்கேற்றி புலன்கொண்ட பயனே கொண்டு இதெல்லாம் மாறி மாறி வரும். சுவாமி தேசிகனே சொல்றாரு, விதை முளையின் அந்த பாச அடுத்த பாசுரத்துல சாதிக்கும் பொழுது எப்படி வருது அப்படின்னா, விதை முளையின் நியாயத்தால் அடியில்லா வினையடைவே. விதைமுளையின் நியாயத்தால், பீஜாங்குர நியாயத்தினால அடியில்லா அனாதியான வினையடைவே. கர்மங்களை அனுசரித்துக் கொண்டிருக்கக்கூடியதான சதை உடல் நால் வகைக்கும் சரணளிப்பான் எனத் திகழ்ந்து. சதை மாம்சமயமாக இருக்கக்கூடிய நால் வகையான உடல், அதுதான் முதல்ல அடியேன் விஞ்ஞாபிச்சேன், தேவ சரீரம், மனுஷ சரீரம், திரியக் சரீரம், ஸ்தாவர சரீரம் அப்படின்ற நான்கு வகையான சரீரம் பெற்ற ஜீவர்களுக்கு சரணளிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அத்திகிரி அருளாளப் பெருமாள். ஆழ்வார் சொல்றார் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகில்லேன் நடுவே ஓர் உடம்பில் இட்டு தென்னமழுந்த கட்டி பல் செய்வே பல செய்வினை வன் கையிற்றால் புன்னை மறையவரைந்து என்னை போற வைத்தாய் புறமே. அடியேன் எத்தனையோ கர்மாக்களை பண்ணியிருக்க, அதனால உறுதியான ஒரு கயிற்றினாலே கட்டப்பட்டவனாக நான் இருக்கிறேன். என் சரீரம் அந்த கர்மாக்களினாலே பீடிக்கப்பட்டு இருக்கிறது. அதிலுள்ள தோஷங்களை போக்கடிக்கக்கூடியவன் எப்படி, தின்னமிழுந்த கட்டி பலசை வினை வன் கையிற்றால் புன்னை மறைய வரிந்து என்னை போற வைத்தாய் புறமே. புன்ன போல அருவருக்கும்படியான ஒரு சரீரத்தை, அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் வெளியில தெரியாதபடி மேல ஒரு அழகான துவக்கு அந்த தோலை வைத்து மறைத்து என்னை இப்படி ரட்சிக்கிறியே, உன்னை விட்டுட்டு நான் வேற இடத்துல போகும்படியா என்னை வைக்கிறிய, இது நியாயமா, என்னை போற வைத்தாய் புறமே. அப்போ இந்த கர்மாக்கள் என்ன பண்ணும், நம்மளை எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்ள அவ்வளவு சீக்கிரம் ஊடாது. சரணாகதி கத்தியத்துல வருதே, மதி அனாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம் பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் விபரீத ஜான ஜனனீம் ஸ்வவிஷயாஸ்த போக்ய புத்தேர் ஜனனீம் தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்ம ரூபேன ச அவஸ்திதாம் தெய்வீம் குணமயி மாயாம் தாசபூத சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசா இதி வக்தாரம் மாம் தாரய. எம்பெருமானார் அழகா சாதித்திருக்கிறார். எம்பெருமானுக்கு தாசனாக நான் இருக்கின்றேன் அப்படின்ற எண்ணம் இருக்கே, அது அவ்வளவு சீக்கிரம் வராது. அண்ணால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் பொருள் என்று இவ்வுலகம் படைத்தவன். அப்படி அவன் என்ன சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அதன்படி நான் உழன்று கொண்டிருக்கின்றேன். ஆவி திகைக்கு ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பலனியை காட்டி படுப்பாயோ. இதைத்தான் இங்க சொன்னார், புலன் கொண்ட பயனை கொண்டு அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் சாதித்தார். என்னுடைய ஆத்மா பிரமிக்கும்படியான ஒரு ஐந்து இந்திரியங்கள் என்னை இழுத்து துன்பப்படுத்தும்படியான ஒரு அல்பமான சுகங்களை காட்டி பாப்பியான என்ன சர்வஜன சுகிருத்தா இருக்கக்கூடிய நீ என்னை வருத்தப்பட வைக்கலாமோ அப்படின்னு ஏங்குறார். நம் சுவாமி சாதிக்கிறார் இந்த இடத்துல, புலன் கொண்ட பயனே கொண்டு ஐயுருவும் ஆர் இருளும் அல்வழியும் அடைந்தவர்க்கு. எங்கேயோ போயிட்டேன், அஞ்ஞானம் என்னை பீடித்துக் கொண்டு இருக்கின்றது, தகாத வழியில நுழைஞ்சிட்டேன் நான். அப்படிப்பட்டவனை மெய் அருள் செய்திடும் திருமால், என்னை வழிக்கு கொண்டு வரானே, திருத்தி பணிகொண்டு கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு அத்திகிரி அருளாள பெருமாள் மோட்ச விரோதி விஷயத்தை எடுத்து சொல்லி இந்த இடத்துல ஸ்தோத்திரம் என்றார் சுவாமி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.